श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम दीपेन केनचिदशीतरुचा निशीथे स्नेहोपपन्न परिशुद्ध गुणार्पितेन दह्रावकाश निबिडं ददृशर्भवन्तं स्वाध्याय योग नयना शुचयः कवीन्द्राः। श्री देहलीश स्तुति ஆறாவது பத்தியம். இந்த பத்தியத்தில் சுவாமி தேசிகன் முதலாழ்வார்கள் எம்பெருமானை கண்டருளிய, அதாவது கண்ட அந்த ஒரு சம்பவத்தை தன்னுடைய கவித்துவத்தை கொண்டு வர்ணிக்கிறார். மூன்று ஆழ்வார்களுக்குமே ஏற்றம் சம்பிரதாயத்தில், அதனால்தான் அவளுக்கு முதல் ஆழ்வார்கள்னு பெயர். திருக்கோவலூரில் ஒரு இடைகையில் ஒரு ராத்திரி அந்த மழை இருட்டு அதோடு கூடிய அந்த சமயத்தில் இவா மூணு பேரும் ஒரு இடத்துல அண்டி இருக்க, அந்த தேகலி இடைகையில் அண்டி இருக்க, எம்பெருமானும் அங்கே அவளுடைய அந்த தேக ஸ்பர்ஷத்தை விரும்பி அங்கே வந்து நெருக்க, அப்போ அவ தங்களுடைய யோக சக்தியினால் எம்பெருமானை சாட்சாத்கரித்து, எப்படி சாட்சாத்கரித்தார்கள்னு சொன்னால், தங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்னு ஒன்று, ரெண்டாவது அந்த சின்ன இடத்துல தஹம்னு சொன்னால் அந்த சிறிய தேகலி அல்லது இடைகையில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அவர்கள் சாட்சாத்கரித்தார்கள். அதை சுவாமி இந்த பத்தியத்தில் வர்ணிக்கிறார். அவளுக்கு அந்த ஏற்றத்தை காண்பிக்கிற மாதிரி பதங்கள் பயன்படுத்தியிருக்கார். ஸ்வாத்தியாய யோக நயனாக சுசையக கவீந்திராக, இதுதான் அவளை குறிக்கக்கூடிய சொற்கள். கிரியாபதம் என்னன்னு பார்த்தா ததிருஷு. ததிருஷுன்றது திருஷ் பஷ்ண தாத்து, திருஷிர்னு பிரேக்ஷனின் தாத்து, அது பஷ்யத்தின்னு சொன்னால் நிகழ்காலம், லட்லகாரம். ததர்ஷ அப்படின்னு சொன்னால் அது வந்து லிட்லகாரம். லிட்லகாரம்னா பரோட்சே லிட், அதாவது நம்முடைய காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். தசரதன் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் அந்த லிட்லகாரத்தை சம்ஸ்கிருதத்தில் பிரயோகப்படுத்துவா, பபுவன்லாம் வரும். இப்போ ததர்ஷுன்றது அந்த லிட்லகாரத்தில் பகுவச்சனம். ததர்ஷன்னு சொன்னால் ஏகவச்சனம், ததர்ஷுன்னு சொன்னால் பகுவச்சனம், மூன்று பேர் இருக்கிறதுனால. அப்போ கே ததிருஷு அப்படின்னு கேள்வி கேட்கலாம், எவர்கள் கண்டார்கள் அப்படின்னு கேட்டால், ஸ்வாத்தியாய யோக நயனாக சுச்சையாக கவீந்திராக ததிருஷு. ஸ்வாத்தியாயன்னு சொன்னால் வேதத்தை குறிக்கும், அத்தியாயம்னா படிக்க வேண்டியது, ஸ்வாத்தியாயம்னா அவளுக்கு ஒரு கட்டளை இருக்குது. திரைவர்ணிகா மூன்று வர்ணங்களில் பிறந்தவாளுக்கு அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதை சிந்தனம் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது. யோகான்னு சொன்னால் தியானம்னு அர்த்தம். நயனாக, நயனம்னா கண், வேதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள், அந்த உண்மைகளை சாட்சாத்கரிக்கிறதுக்கு யோகாபியாசம் வேணும். ஏன்னா ஞானம் ரெண்டாக பிரிக்கப்படும், பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு பெயர். பரோக்ஷ ஞானம்னு சொன்னால் நம்ம அனுபவத்துக்கு என்ன எட்டலை, யாரோ சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சர்க்கரை இனிக்கும் அப்படிங்கிற அறிவானது, சர்க்கரை இது வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிற ஒருத்தருக்கு பரோட்ச ஞானம், அவருக்கும் சர்க்கரை இனிக்கும்னு தெரியும், ஆனால் தானே சுவைத்து சொன்னாரங்கிட்ட இல்லை. இது ஒன்று. அபரோக்ஷ ஞானம்ன்றது தானே சுவைத்து தெரிஞ்சுக்கிறது, ஓ சர்க்கரை இனிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ வேதத்தை கொண்டு எம்பெருமான் தெரிஞ்சுக்கிறது பரோக்ஷ ஞானம். எம்பெருமான் இருக்கான்னு கேட்டால் இருக்கான்னு சுற்றி சொல்கிறது, இது வேதத்தினால் கிடைக்கக்கூடியது. யோகாபியாசம் பண்ணால் அப்போ எம்பெருமானை சாட்சாத்கரிக்கலாம். சாட்சாத்கரிக்கலாம்னு சொன்னால் அதுவும் ஒரு ரைடரோடு சேர்த்து தான், தர்ஷன சமானாக்காரம் பெயர், அதாவது பார்க்குற மாதிரி ஒரு கிளிம்ஸ் அவ்வளோதான். ஆனாலும் அதில் சின்ன ஈஷத்து அந்த அப்ரோக்ஷ ஞானமானது ஏற்படுறது. அப்போ இந்த ரெண்டு தான் அவளுக்கு நயனங்கள்னா கண்கள். மாம்ச சக்ஷுனால் அவள் பார்க்கலை, வேதத்துல சொல்லப்பட்ட அந்த அர்த்தத்தை எம்பெருமானர் தங்களுடைய ஒரு யோகாபியாசத்தினால கண்டார்கள் அர்த்தம். அப்ப அவளுக்கு என்ன விசேஷம் கேட்டா, வேதத்தையும் யோகத்தையும் இரண்டு கண்களாக அவளை வழிநடத்தி செல்லக்கூடியவைகளே வேதமும் யோகமும் தான். அப்படிப்பட்டவர்கள் சுச்சையாக, சுச்சிகின்னு சொன்னா பியூர். இது கீதா சாஸ்திரத்தையும் கொஞ்சம் கொண்டு வரலாம். சுவாத்தியாயன்றதுனால கர்மயோகத்தை வச்சுக்கலாம்னு தோன்றது, யோகம்னால ஞான யோகத்தை வச்சுக்கலாம்னு தோன்றது. ரெண்டு சேர்ந்தா பக்தி யோகம், அதாவது ரெண்டுத்தினுடைய முதிர்ச்சி. இந்த கர்மயோகத்தை பண்ண பண்ண அந்த கரணம் மனசானது சுத்தியாகிறது. நமக்கு ஏன் இப்போ பக்தி ஏற்படலை அல்லது எம்பெருமானோட சாட்சாத்காரம் ஏற்படலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் வந்து அந்த சுச்சி, தூய்மை இல்லை. தூய்மை இல்லாததுனால நமக்கு அஞ்ஞானமானது நம்முடைய ஞானத்தை மறைச்சுட்டுருக்கு. ஆனால் அவள் அப்படி இல்லை. அந்த சுவாத்தியாய யோக நயனர்களாக இருக்கிறதுனாலேயே சுச்சையா பரிசுத்தமாக இருக்கா, அவளுடைய அந்த கரணத்தில் எந்த விதமான மலினமும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கவீந்திராகா. கவீந்திராகான்னு சொன்னால் சிறந்த கவிகள். ஏன்னா முதல் மூன்று திருவந்தாதிகளை அவள் பாடினா ரொம்ப அற்புதமாக அந்த இயற்பான் நம்ம அதை கொண்டாடுறோம். அப்படி கவீந்திராகான்னு சொன்னால் கவிகளிலேயே சிறந்தவர்கள் கவீந்திராகான்றதும் பகுவச்சனம். அப்போ சுச்சையா சுச்சிஹி சுச்சி சுச்சையான்னு அதுவும் பகுவச்சனம். சுவாத்தியாய யோக நயனாக பகுவச்சனம். இந்த மூன்றும் வந்து முதலாய்வார்களை குறிக்கிறது. பாட்டுக்குரிய பழையவர் மூவரின் தேசிகன் சாதிச்சிருக்கார். ததிர்ஷுஹு கண்டார்கள். யாரை கண்டார்கள்? பவந்தம் ததிர்ஷுஹு. பவந்தம்னு சொன்னால் பவான், பவந்தோ, பவந்தஹ, பவந்தம், உன்னை அர்த்தம். கவிகள் வந்து பவத் சப்தத்தையும் யுஷ்மத் சப்தத்தையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துவா. அப்போ பவந்தம்னா தித்தியா பக்தி ஏக வச்சனம், உன்னை கண்டார்கள். எப்படி எங்கன்னு கேட்டால், நிஷீதே நிஷீதே நிஷீதா நிஷீதன்னு சொன்ன நள்ளிரவு. நிஷீதேன்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம். மிட் நைட்டில் நள்ளிரவில் அசீத ருச்சான்னு போட்டுட்டார் சப்தாலங்காரம். அசீத ருச்சா நிஷீதே ஷீத ஷீத அசீத இங்கே, அங்கே நிஷீதே அங்கே. ஷீதம்னு சொன்னால் குளிர்ச்சி, ருச்சுன்னு சொன்னால் காந்தி. குளுமையான காந்தி, குளுமையான காந்தியுடையவன் சந்திரன். அப்போ சீத ருச் அப்படின்னு அவனுக்கு சந்திரனுக்கு பெயர். அப்போ அசீத ருச் அப்படின்னா, ராத்திரியில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா நிலவனுடைய ஒரு சகாயம் ஒத்தாச தேவை. சீத ருச்சா அப்படின்னு சொன்னால் நிலவு, நிலவினுடைய ஒளியால் அர்த்தம். அசீத ருச்சான்னு சொன்னால் அப்போது நிலவினுடைய ஒளி இல்லாமையேன்னு தாத்பரியம் வருது. நிலவினுடைய ஒளி இல்லைன்னு சொன்ன இல்லைன்னு சொன்னதாலேயே கண்டிப்பாக சூரியனும் இல்லை, ஏன்னா நிஷீதேன்னு போட்டிருக்கேன். அப்போ வேறு ஏதோ ஒரு விளக்கை கொண்டு, வேறு ஏதோ ஒரு வெளிச்சத்தை கொண்டு எம்பெருமான பார்த்துருக்கா. அது என்னது அப்படின்னு கேட்டால், கேனச்சித்து ஸ்னேக உபபன்ன பரிசுத்த குணார்ப்பித்தேனு போட்டுட்டார் தீபேன. அதாவது கேனச்சித்து தீபேன, அதை முதல்ல பார்ப்போம். இந்த சித்து பதத்தை முன்னாடியே அடைய விஜாபிச்சிருக்கேன். சித்து சனன்னு போட்டால் இன்டெஃபினட்னு பேர், ஏதோ ஒன்று. கஷ்டித்து அப்படின்னா யாரோ ஒருத்தர். கிஞ்சித்து ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்போ கேன சித்துன்றது திருத்தியா பக்தியில் ஏதோ ஒன்றினால் அப்படின்னு தாத்பரியம் வருது. அது எதுன்னு கேட்டால் தீபேன, தீபம்னா விளக்கு. தீபேனா விளக்குனால. அப்போ ஏதோ ஒரு விளக்குனால அல்லது ஒரு பெருமை வாய்ந்தன்னு அர்த்தத்தையும் சொல்லலாம். அப்படி விலட்சணமான அர்த்தம் இதுன்னு சொல்ல முடியாத அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா ஒரு விலட்சணமான விளக்கினால் அப்படின்னு தாத்பரியம் வருது. என்ன அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், ஸ்னேகோபன்ன பரிசுத்த குணார்ப்பித்தேன. இங்கே ஸ்லேடையை அழகாக பயன்படுத்தியிருக்கார். ஸ்னேகம்னு சொன்னால் அன்புன்னு ஒரு அர்த்தம், எண்ணெய் இன்னொரு அர்த்தம் எண்ணெய். உபபன்னா கூடிய பொருந்திய, உபபன்னம் அப்படின்னா பொருத்தமாக இருக்குது, அனுபப்பண்ணம்னா பொருந்தாமல் இருக்குது. அப்போ ஸ்னேக உபபன்னு சொன்னால் எண்ணெயோடு கூடிய அல்லது அன்போடு கூடிய. பரிசுத்த குணார்ப்பித்தேன, பரிசுத்தன்ற சப்தமானது பியோர்னு சொல்கிறது. குணம்னா ஒரு அர்த்தம் திரி, இன்னொரு அர்த்தம் வந்து நற்பண்புகள் நற்குணங்கள். அப்போ விளக்காக எடுத்துட்டோம்னா எண்ணெயோட கூட நல்ல தூய்மையான திரியோட கூட குணார்ப்பித்தேனன்னு சொன்னால் அங்கேயும் அர்ப்பித்தேனன்னா பொருந்திய கூடியன்னு தாத்பரியம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்று ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா அந்த விளக்கில் நல்ல எண்ணெயோட கூடிய ஒரு திரியோடு கூடிய விளக்குனாரு. அல்லது இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா அன்பு பக்தி இருக்குது, அதுக்கு மேல நல்ல குணங்கள் தூய்மையும் இருக்கு, ரெண்டும் முக்கியம். இதோடு கூடிய ஒரு தீபத்தினால் தஹ்ராவகாச நிபிடம், தஹ்ரன்னு சொன்னால் ஒரு ரொம்ப சிறிய அர்த்தம், அவகாசம்னா இடம், அவகாசமே இல்லைன்னு சொன்னால் ஸ்பேஸ் இல்லை, சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்கிறோம். அப்போ அத்தியற்பமான இடத்துல நிபிடம், நிபிடம்னா நெருக்கி கொண்டிருக்கிற, டென்ஸ்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அப்போ அந்த அத்தியற்பமான இடத்துல நெருக்கி கொண்டிருக்கிற பவந்தம் உன்னை ததுஷுஹு. அந்த மூன்று பத்தியங்களுடைய ஆரம்பத்தில் இருக்கு இல்லையா, வையம் தகலியா வார்கடலே நெய்யாக செய்ய வெய்ய செய்ய கதிரோன் நெருப்பாகன்னு விளக்காகன்னு சாதிச்சின்றார். அதாவது பொய்கையாவார் சுழச்சி இந்த பூமியை வந்து விளக்காகவும் வார்கடல் கடலை வந்து எண்ணெயாகவும் சூரியன் கதிரவனை வந்து நெருப்பாகவும் வச்சுட்டு அவர் அந்த விளக்க ஏற்றினார். அன்பேதகலியா ஆர்வமே நெய்யாகன்னு சொல்லி புத்த தலைவர் அங்கே பக்திய அன்பை வந்து விளக்காக்கிட்டு ஆர்வம் இருக்கு இல்லையா அதை நெய்யாக்கி அப்படி கொண்டு போனார். பேயாய்வார் என்ன பண்ணார்ன்னு கேட்டால், இந்த வெளிச்சத்திலேயே அவர் வந்து எம்பெருமானை சாட்சாத் கிரித்தார்னு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு அந்த மூன்று பாசுரங்கள் முறையே அமைஞ்சிருக்கு. முதல் இரண்டு மூன்றாம் திருவந்தாதிகளை அந்த விஷயத்தை தான் சுவாமி இங்கே அழகாக இங்கே நமக்காக காண்பிச்சு கொடுத்துருக்கார். ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, சுவாத்தியாய யோக நயனாக சுச்சய கவீந்திராக நிஷீதே அசீதருச்சா கேனச்சித் தேகோபன்ன பரிசுத்த குணாப்பித்தேன தீபேன தஹ்ராவகாச நிபிடம் பவந்தம் ததுஷுஹு. சுவாத்தியாய யோக நயனாக, வேதத்தையும் தியானத்தையும் இரு கண்களாக கொண்டவர்கள், சுச்சயா மன தூய்மையுடையவர்களான, கவீந்திராக சிறந்த கவிகளான முதலாகவார்கள், நிஷீதேன்னு சொன்னால் நள்ளிரவில் சப்தமிபுக்கு ஏகவசனம், அசீத ருச்சா கேனச்சித்து தீபேன, அசீத ருச்சான்னு சொன்னால் இப்போ குளிர்ந்த ஒளியை உடைய சந்திரன் அல்லாத ஒரு விளக்கு, அது என்னன்னு கேட்டால் ஏதோ ஒன்று விசேஷமானது விலட்சணமானது, கேனச்சித்து தீபேன விளக்கினால. அந்த தீபத்துக்கு என்ன விசேஷம் கேட்டால், ஸ்னேகோபன்ன பரிசுத்த குணார்ப்பித்தேன, ஸ்னேகம்னா பக்தி அல்லது நெய் அல்லது எண்ணெய், உபபன்ன கூடிய பொருந்திய, பரிசுத்த குணார்ப்பித்தேன்னு சொன்னால் ஒன்று தூய்மையான சுத்தமான ஒரு திரி, அல்லது குணம்னு சொன்னால் சாத்விக குணம், சத்பா சஞ்சாயத்தை ஞானம் ரீதியில். அப்போ பரிசுத்த குணார்ப்பித்தேன்னு சொன்னால் தூய்மையான சத்வகுணத்தால் உண்டான அல்லது தூய்மையான திரியினால் உண்டான தீபேன ஏற்கனவே பார்த்துட்டோம். தஹ்ராவகாச நிபிடம் பவந்தம், தஹ்ராவகாச நிபிடம்ன்றது பவந்தம்க்கு விசேஷனம், அந்த அத்தியல்பமான இடத்துல நெருக்கி கொண்டிருக்கிற உம்மை உன்னை ததுஷுஹு கண்டார்கள்னு தாத்பரியமாகுது. இதில் இதுதான் ஆறாவது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அன்பையும் மாறுது. அஞ்சாவது பத்தியத்தை விஜயாபிகிச்சு அடியன் ஒரு சின்ன விஷயத்தை தப்பாக சொல்லிட்டேன். அனயோகோன்னு சொல்லிச்சு, அனயோகோன்னு சப்தமானது அத சப்தம் சொல்லிட்டேன், அது இதம் சப்தம், இதம் சப்தத்துடைய ஷஷ்டி பக்தி திரிவச்சனம் அனயோகோ, அஸ்திய அனயோகோ அப்படின்னு போகும் அது, அல்லது அஸ்தியாக அனயோகோ, ரெண்டும் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நப்பம் சிங்கத்து அது காமன் அது, அது அதஸ் இல்லை இதம் சப்தம். அதை சுட்டி காட்டின அந்த பாகவதோத்தமைக்கு அடியனுடைய கிருத்தஜதை. அடுத்த ரெக்கார்டில் ஏழாவது பத்தியத்தை அனுபவிக்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதாஹ.